அரச மரத்து பிள்ளையாரே, ஆலமரத்து பிள்ளையாரே, உயர் அரச மரத்து பிள்ளையாரே, பாலும் பழமும் நான் படைத்தேனே, கண் பார்த்து காக்கணும் பிள்ளையாரே. ஆலமரத்து பிள்ளையாரே, உயர் அரச மரத்து பிள்ளையாரே. அரச மரத்து பிள்ளையாரே.